மானே மானே உன்னைத்தானே ஓ மானே மானே மானே உன்னைத்தானே என் கண்ணில் உன்னை கண்டேன் சின்ன பெண்டே மானே மானே மானே உன்னைத்தானே என் கண்ணில் உன்னை கண்டே சின்ன பெண்டே மார்பிலில் ஆடும் மேனகை வந்தான்